This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good. You never told me want to marry by December. Oh, man, I wish I could. We saw the stars and the moon together. Oh, sugar, you are my only feather. I wanna bathe in your loving shower. Never thought I'd kiss in my life forever, ever. Tuhire, run tuhire. Yang kita yang tulai tak tuhire. Tulire, hilang tulire. Yang dan nila bel mulai tak tulire. Pudire, uyir pudire. Yang gila mai kuya pun pudire. Yedire, yedire. அழகே ஓவியமே என்னை விழுந்து துடிக்கும் விழியே கனவே காவியமே என்னை கவிஞ்சு நாக்கும் தமிழே முழுதும் தொடரு ஆசை தொடுத்திரையே என் விரல்கள் தடவ படரு வயலில் குளிக்கையிலே நான் உனது மேனி திரையே கடலில் குளிக்கையிலே நான் உனது உடல் நுரையே உலகின் காதலெல்லாம் உன்னொருத்தி மீது பொழிவேன் உலகின் உன்னொருத்தீரல் குடிப்பேன் ஆர்வங்கள் தூண்டிட அப்பொண்ணு இருக்குத காமி தாமி சிலந்தி வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ள வேண்டாம் செல்லமை கொஞ்சம் போது செல்ஃபி எல்லாம் வேண்டாம் பேஸ்புக்கை பேசிடு பேஸ் பார்த்து பேசிடு மோசம் நீ கொஞ்சம் மாறிடு மாறிடு வேறெங்கோ வேண்டாம் இங்கே வேண்டும் Gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gazin, gaz